mana bueno. கற்போம் என்றதான ஒரு சீசூட்டி இதுவரையிலும் வெளிவந்ததான காஞ்சி பேரலாளர்கள் வந்ததை எங்களுடைய குடும்ப வெளியீடாக அதை இருக்க வேண்டும், ஆச்சாரியனுக்கு அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்றதான ஒரு பேர அவாவினால் உந்தப்பட்டு இந்து பாசசாரதி குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இதனை அது சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் பேரிலே ஸ்ரீகோஷத்தை ஹரிஹர் சிங்கருடையதான திருக்கடத்திலே சமர்ப்பிப்பார். அவர் நம்முடைய ஆச்சாரியன் இவர் ஆண்டவன் கோபாலா தேசிக மகாமேசியனுடையதான சன்னதியிலே சமர்ப்பிப்பார். என்ன பார்த்தசாலையர்கள் அழகிய சிங்கரன் திருக்கரங்களிலிருந்து பெற்று மகத்தான சந்தோஷத்தை அடைகிறார். இந்த புஸ்தகத்திற்காக அரும்பாடுபட்ட ஆற்றுக்கும் இவராத்துக்கும் அவர் இருவரும் பேசிக்கொண்டு எப்பொழுது என்று சேர்ந்து ஒரு பிழையும் இல்லாமல் நேற்றுக்கு அழகிசிங்கர் சாதித்தது போல புஸ்தகம் என்றால் இப்படி அமைய வேண்டும் என்று சொல்லும்படியாக பாடுபட்டதான திரு ஸ்ரீ கோபால சக்கரவர்த்தி சுவாமிகளுக்கு திரு கர்மகர்கள் சிவர் அழகிசிங்கர் அனுகிரகிக்கிறார். அடியேன் இப்புத்தகத்தை வெளியிடுவதற்கு இரண்டு சுவாமிகள் எனக்கு பேர் உதவியாக இருந்தார்கள். ஒருவர் நம்ம ஆசிரமத்தை சார்ந்த ஸ்ரீரங்கத்திலேயே ஏழு இருக்கோம் டி ராஜோபலிங்கா சுவாமி. அவர் செய்த உதவிக்கு எங்களுடைய நன்றி தெரிவிக்கிற வகையில் இதை அழகிசிங்கர் அவருடைய திருக்கமலத்திலிருந்து தருமா ஜி ஆர் சுவாமியை வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி சென்னையில் இரவு பகலும் என்னுடன் ஒத்துழைத்த ஸ்ரீ கோபால சக்கரவர்த்தி சுவாமிக்கு எங்கள் குடும்பத்தின் அன்பளிப்பாக இதை அளிக்கிறேன். அவரும் திருக்கரங்கிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். உள்ள நிலையில் வாய் திறக்க முடியாத நிலையில் எதுவும் பேச முடியாது என்றாலும் அறிஞர் நியமனத்தை முன்னிட்டு இரண்டு வார்த்தைகளை பேசுகிறேன். சீவாசம் பரம் பிரம்ம தன்னாம் லட்ச குரு உத்தமான் நல்யம் ஸ்ரீரங்கநாதஞ்ச பிரணமாமி புன புன ஸ்ரீநாராயண யோகீந்திரவரவர்யகுருவாஸ்ரயம் சங்கேத பாதகனதம் சீனிவாசம் அஹிந்தகே. இன்று இத்தகைய அழகான மண்டபத்தை ஜோடித்துக் கொடுத்ததற்கு சாபல்யம் என்றால் அது இந்த டோலோத்சவத்தினாலேதான். இந்த மண்டபத்துக்கு ஏற்றபடி அமைந்தது கண்ணனுடைய டோலோத்சவம். கண்ணன் யாரும் பார்க்கணும், கண்ணனை கண்ணனாக பார்க்காமல் அவனுடைய ஆச்சாரியனாக நாம் பார்க்கவேன். குருபியுருபியச்ச நமோவாக மகீமகே ரிணீமகேஜ ருத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி என்று நமக்கு திவ்ய தம்பதிகள் தான் பிரதம ஆச்சாரியர். அந்த கிரமத்திலே பார்க்கும் பொழுது இங்கே ஆச்சாரிய பரம்பரை அருவல மடத்து ஆச்சாரிய பரம்பரையில் அன்று தொட்டு இன்று வரையிலும் கண்ணன் ஆச்சாரியனாக திகழ்ந்து அவர்களையும் அனுகிரகித்து மற்றவரையும் அனுகிரகித்து வருகிறான். கண்ணனுக்கு எம்பெருமானுக்கு என்ன குறை? நமக்கு வீடு என்றால் சீவகண்டம் தான் வீடு. குழந்தைகள் வெளியூர் சென்றால் வீட்டிற்கு வர வேண்டுமே என்று தாய் தந்தையர்கள் ஆயப்படுவார்கள். எம்பெருமான் அவனே தாயும் தந்தையும் ஆவான். நமக்கு சர்வேசான லோகானாம் பிதா மாதாக மாதவாக என்று மாதவனாகிய எம்பெருமான் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கலாம். அவன் பெற்ற மக்களே நாம் அனைவரும். ஆக குழந்தைகள் அனைவரும் தம் வீட்டிற்கு வர வேண்டும். ஆனால் கெட்டுப்போன குழந்தைகளை சீர்திருத்திதான் ஆற்றுக்கு அழைக்கணும் இல்லையா? கண்ணன்